போன அவசரம் வந்துருச்சு, உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு. போன அவசரம் வந்துருச்சு, உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு. இது போல ஒரு நாளே உசுறு வந்துருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு. இது போல இனிமேலும் நடக்காத ஒரு நாளும் உன நானும் ஒட்டியிருப்பேனே, என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சு சிரிப்பேனே. வந்திருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு. இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும் உன்னை நானும் ஒட்டியிருப்பேனே, என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சு சிரிப்பேனே.